மறிவண்டின கண்ணுகளில் ஒளியம்புகளை எனதோ தேன் குடிக்கனதோ கண்டு யாரம் பையாரம் துடிகொட்டன சிங்காரம் ஓய் ஹோய் மனசின் குளிரன பெண்ணிந்தே செஞ்சுண்டில் புஞ்சிரி பூத்து ஐயா கண்ணாடி புழையில் விரியன குளிரல போலே குளிராட்டன கம்பிலியோ மங்கையாளி ஐயா கண்ணாடி புழையில் விரியன குளிரல போலே.